வணக்கம். ஞானப்பிரகாசம் 22/5/18 தமிழர்களின் சாகா கல்வி. முந்தைய பதிவுகளில் வந்து பசி உணவு, பசியினால் உடம்பு இயங்குகின்ற தன்மை, பசியினால் உடல் மரணம் அடைகிறது, பசியினால் உடல் வளர்கிறது, பசி உடலுக்கு ஆற்றலை கொண்டு வருகின்றது, பசியே அளவு மிகும் பொழுது உயிர்களை வதைக்கிறது அல்லது அழிக்கிறது, அதுபோலவே உணவும் அளவுக்கு மிஞ்சும் பொழுது உயிரை அழிக்கிறது. எந்த பசி உணவை உள்வாங்குகிறதோ அந்த வினாடியே அந்த பசியே அழிந்து போகிறது. பசியோடு சாப்பிடும் பொழுது அழிஞ்சு போகிறது முதல்ல எதுவாக இருக்குன்னா பசியாகவே இருக்குது. அதனால தான் பசி அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பசி தான் உணவை உள்வாங்குது, அந்த உணவு தான் உடலுக்கு ஆற்றலை கொண்டு வருகிறது. அப்போ ஆற்றலினுடைய உண்மையான மூலக்கூறாக பசியே இருக்கிறது. அதனால தான் பசி அழிந்து விடாமல் இருக்கின்ற அளவாக உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். அதை தான் போற்றி உண்க, அற்றது போற்றி உண்க அப்படின்னு சொல்கிறான். அருந்தியது அற்றது போற்றி உண்க. அருந்தியதுன்னா பசி, பசி தான் சாப்பிடுது, அற்று போகிறதும் பசியாக தான் இருக்குது. சாப்பிட்ட உடனே எதிராக காணா போகுதுன்னா பசி தான் காணா போயிடுது இல்லையா. அதனால் பசியே உயிர் இயக்கத்தின் மிக மூல ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது திருமூலிலிருந்து திருவள்ளுவனிலிருந்து திருவருட்பா எழுதிய ராமலிங்கம் வரையில் சொன்ன கண்டுபிடித்த மிக உயர்ந்த கோட்பாடுகள் இது. உயிர்களின் ஒட்டுமொத்த முதல் மொழியாக, இயக்க மொழியாக, இயக்கத்திற்கு ஆதாரமாக முதல் மொழியாக இருப்பதே பசி தான். இந்த பசி தான் இயக்கத்துக்கே காரணமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதையே உயிர்னு சொன்னால் கூட தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். சித்து நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம், சித்துக்கள்னு சொல்கிறோம். முதல் சித்து பசித்துவாக இருக்கிறது. ப சித்து பசித்து, அதனால தான் பசித்து உண்ணுதல், பசித்து உண்பவன் பரமாத்மா அப்படின்னு தமிழ் சொல்லுது. இந்த பழமொழியே இருக்குது, பசித்து உண்பவன் பரமாத்மா. பசியையும் சிறிது உண்பவன் புண்ணிய ஆத்மா. பசி கொஞ்சம் பசி இருக்கிறது மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் பெரியவர்களுடைய கூற்று. ராமலிங்கமும் அப்படி தான் உரைநடை பாகத்தில் எழுதுகிறாரு. ஒரு பிடி குறைந்த உணவே நன்மை அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் உயிர் அழியறதுக்கு எதெல்லாம் காரணம்னா ஆகாரம், அளவுக்கு அதிகமான ஆகாரம், இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு அழியறதுக்கு காரணம்னு எழுதுறார். ஆகாரம், நித்திரை, மைதுனம், மைதுனம்னா உறவு, காமம், ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம், இந்த நான்குமே உயிர் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. திருப்பியும் ஆரம்பித்த இடத்துலையே திருப்பியும் ஒரு இடத்துல மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திப்போம். உயிர் என்பது மிக மிக நுண்ணிய ஒளி துகள்களால், ஒளித்துகள்களை நோக்கிய ஒளித்துகள்களால் ஆன நம்முடைய உயிர் பொருள். உயிர்கள் வந்து ஒளி நாட்டமுடையது. அப்படிப்பட்ட ஒரு ஒளி ஈர்ப்புடைய ஒன்றாக உயிர் இருக்கிறது. அந்த தன்னுடைய அந்த ஒளித்தன்மையை நுகரும் தன்மையை, ஒளித்தன்மையை இழக்கும் பொழுது, ஒளித்தன்மையிலிருந்து விலகும் பொழுது மரணம் என்ற ஒன்றை உயிர்கள் சந்திக்கின்றன. அது வரைக்கும் மரணம் இல்லை. உயிர்த்தல் என்பது அறிவுடைய நிலை, அறிவு நிலை அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் அறிவு நிலை வழியாக தான் உயிர்களை வந்து தமிழர்கள் கட்டமைக்கிறாங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, இந்த மாதிரி ஆறு அறிவு வரைக்கும். அப்போ அறிவு என்பதே இயக்கம், உணர்ந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். இந்த அறிந்து கொள்ளுதலுக்கு முதல் பொருளாக இருப்பது ஒளி, வெளிச்சங்கிற ஒன்று. இந்த வெளிச்சம்ங்கிற ஒன்று நான்கு நிலைகள்லையும் இருக்குது. அந்த நான்கு நிலைகள், நான்கு திசைகள் அல்லது நான்கு நிலைகள் என்னென்ன நிலைன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்குது வெளிச்சம், கண்ணை முடிக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, வெளியில் இருக்குது. இந்த உள்ளே வெளியிலே, உள்புறம் வெளிப்புறம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு இருக்குது. வெளிப்புறம்னு நம்ம சொல்கிறதுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதை நோக்கி தானே இந்த வெளியே போகிற ஒரு அம்பு வந்து வெளியில் போகுதுன்னா, இது வெளியில் போகிறதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் தூரம் இருக்குது இல்லையா. அது மாதிரி திசைகளை மொத்தம் நான்காக வடிவமைக்கிறார்கள் தமிழர்கள். அது அகம், புறம், அகப்புறம், புறப்புறம், அப்படி நாலு இடம் திசைகள் வந்து நான்கு. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஆனால் பொருள்களுக்கான திசை என்பது, பொருள்களின் உள்புறம் என்பது ஒரு திசை, வெளிப்புறம் என்பது ஒரு திசை, வெளிப்புறத்திற்கு வெளிப்புறம் அப்படிங்கிறது புறப்புறம் அப்படின்னு ஒரு திசை, உள்புறத்திற்கு உள்புறம், கடைசியில் ஃபைனல் உள்புறம் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு மையத்தை நோக்கி போகிறோம் பாருங்கள், அது வந்து அகப்புறம், அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்னு சொல்லி நான்கு திசைகளை பொருளுக்காக குறிப்பிடுகின்றார்கள். இதை தான் படைத்தல் கடவுளுடைய நான்கு முகங்களாக குறிப்பிட்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயம் வந்து எனக்கு உண்டு. சரி, அதனால் நான்கு முகங்களை உடையவன் படைத்தல் கடவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்குள்ளே உண்டு. ஏன்னா நான் இந்த நான்கு பொருள் புற திசைகளும் இல்லாமல் நான்கு புறங்களும் இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் வடிவமைக்கவே முடியாது. பொருள்களுக்கு இந்த நான்கு திசைகளும் உண்டு. சரியா, இந்த நான்கு திசைகள் அப்புறம் இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுடைய கடவுள் கொள்கையில் வந்தது. அதை வேற ஒரு இடத்துல பார்ப்போம். இந்த நான்கு நிலைகள் நம்முடைய உடலுக்கும் உண்டு. இந்த நான்கு நிலைகளிலும் ஒளியினுடைய நோக்கம், ஒளியினுடைய நோக்கு அல்லது ஒளியை நோக்கிய பார்வை வந்து இந்த நான்கு இடத்துக்கு உண்டு. நம்ம உடம்பு இயங்கிறது வந்து உள்புறத்துலேயும் இருக்குது, வெளிப்புறத்துலேயும் இருக்குது. வெளிப்புறமும் நம்மளுடைய உடல் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது, உட்புறமும் நம்முடைய உடல் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பக்கத்திலேயும் உடலை அழியாமல் பாதுகாக்கிறதும் உடலை என்றைக்குமாக உயிருக்குள்ளே அல்லது உயிரியக்கமாகவே உடலை வைத்துக் கொள்வதும் என்பதும் சாகா கல்வியினுடைய மிக முக்கிய லட்சியமாக இருந்தது. அப்படி சாகா கல்வியினுடைய மிக முக்கிய லட்சியமாகிய அந்த என்றைக்குமே செத்து போகாமல் இருக்கின்ற அல்லது என்றைக்குமே அழிந்து விடாமல் இருக்கக்கூடிய உடலை நாம் கட்டமைப்பதற்கு என்னவெல்லாம் தேவை, அதை எப்படியெல்லாம் நான் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய புரிதல்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.